ஐயா வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். இப்போ இந்த களைச்செடியெலாம் எடுத்து கையாலே பிடுங்கி பக்கத்தில் போட்டால் அது வந்து உரமாக மாறிடும், அதோட மூடாக்காக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா, நன்றிங்க உங்க கருத்துக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கும் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ பெரிய மரத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேருக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டையை போகிறதால அந்த மட்டையிலேருந்து ஒரு சில கெட்டதை செய்கிற பாக்டீரியாலாம் வந்து அங்கே மரத்தோட வேரை பிடிச்சிட்டு மரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ சின்ன செடியாக இருக்கிற இடத்த வந்து நீங்கள் அதிகப்படியாக ஒரு வேருக்கடியில் வந்து, அதாவது செடிக்கடியில் இந்த குப்பையை கொட்டுறதால அந்த செடிகளை பிடுங்கி அங்கே போடுறதால வந்து அங்கே தேவையில்லாத பாக்டீரியாலாம் வந்து அந்த செடியை வந்து அரிச்சிடாதுங்களா, அந்த மண்ணை வந்து சேதப்படுத்திடாதுங்களா ஐயா?